ஓம் நிர்வாண மஞ்சரி. அஹம் நாமரோ நைவ மர்த்யோ ந தைத்யஹ ந கந்தர்வ யக்ஷ பிசாச ப்ரபேதஹ புமான் நைவ ந ஸ்த்ரீ ததா நைவ ஷண்டஹ ப்ரக்ருஷ்ட ப்ரகாஶ ஸ்வரூப சிவோஹம். அஹம் நைவ பாலோ யுவா நைவ விருத்தஹ ந வர்ணீ ந ச ப்ரஹ்மச்சாரீ க்ருஹஸ்தஹ வனஸ்தோபி நாஹம் ந ஸந்ந்யஸ்த தர்மாஹ ஜகஜ்ஜன்ம நாஶைக ஹேது சிவோஹம். அஹம் நைவ மேயஸ்திரோ பூத மாயஹ தைவேக்ஷிதும் மாம் ப்ருதங் நாஸ்த்யுபாயஹ சமாஶ்லிஷ்டகாயத்ரயோப்யத்விதீயஹ சதாதீந்திரியஸர்வரூபஶிவோஹம். அஹம் நைவ மந்தா ந கந்தா ந வக்தா ந கர்த்தா ந போக்தா ந முக்தாஶ்ரமஸ்தஹ யதாஹம் மனோவ்ருத்திபேதஸ்வரூபஹ ததா ஸர்வவ்ருத்திப்ரதீபஶிவோஹம். நமே லோகயாத்ரா ப்ரவாஹ ப்ரவ்ருத்திஹ நமே பந்தபுத்த்யா துரீஹா நிவ்ருத்திஹ ப்ரவ்ருத்திர்நிவ்ருத்யாஸ்ய சித்தஸ்ய வ்ருத்திஹ யதஸ்த்வன்வஹம் தத்ஸ்வரூபஶிவோஹம். நிதானம் யதஜ்ஞான கார்யஸ்ய கார்யம் விநாயஸ்ய ஸத்வம் ஸ்வதோ நைவ பாதி யதாத்யந்த மத்யாந்தராலாந்தரால ப்ரகாஶாத்மகம் ஸ்யாத் ததேவாஹமஸ்மி. யதோஹம் ந புத்திர் ந மே கார்ய சித்திஹ யதோ நாஹமங்கம் ந மே லிங்க பங்கஹ ஹ்ருதாகாஶவர்த்தி கதாங்கத்ரயார்த்திஹ சதா சச்சிதானந்தமூர்த்தி ஶிவோஹம். யதாசீத் விலாசாத் விகாரோ ஜகத்யத் விகாராஶ்ரயோ நாத்விதீயத்வத ஸ்யாத் மனோபுத்தி சித்தாஹமாகார விருத்தி ப்ரவிருத்திர் யத ஸ்யாத் ததேவாஹமஸ்மி. யதந்தர்பஹிர் வ்யாபகம் நித்யசுத்தம் யதேகம் சதா சச்சிதானந்த கந்தம் யதஸ்தூல சூக்ஷ்ம ப்ரபஞ்சஸ்ய பானம் யதஸ்தத் ப்ரசூதிஸ்ததேவாஹமஸ்மி. யதர்க்கேந்து வித்யுத் ப்ரபாஜாலமாலா விலாசாஸ்பதம் யத் ஸ்வபேதாதிஶூன்யம் சமஸ்தம் ஜகத்யஸ்ய பாதாத்மகம் ஸ்யாத் யதஶக்தி பானம் ததேவாஹமஸ்மி. யதகாலமிருத்யுர்பிபேதி ப்ரகாமம் யதஶ்சித்த புத்தீந்திரியாணாம் விலாசஹ ஹரிப்ரஹ்மருத்ரேந்திரச்சந்திராதிநாம ப்ரகாஶோ யதஸ்யாத் ததேவாஹமஸ்மி. யதாகாஶவத் ஸர்வகம் சாந்தரூபம் பரம் ஜ்யோதிராகாரஶூன்யம் வரேண்யம் யதாத்யந்தஶூன்யம் பரம் சங்கராக்யம் யதந்தர்விபாவ்யம் ததேவாஹமஸ்மி. யதந்தர்விபாவ்யம் ததேவாஹமஸ்மி. ஓ